ஐயா வணக்கம். இந்த குழி எடுத்து வேலை முடிவுக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். குழியை பார்க்கும்போது இது ஒரு சதுர வடிவமாக தெரியல, கொஞ்சம் செவ்வகமாக தெரியுது ஒன்று. ரெண்டாவது வந்து குழியோட மேல் பகுதியை விட கீழே போக போக குழி கொஞ்சம் குறுகினது மாதிரி தெரியுது. அளவு சரியாக இருக்குதாங்கிறத பார்த்துக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், அடிப்பகுதியில் வந்து தளம் வந்து மட்டமாக இல்லை, குழி மாதிரி தெரியுது. ஒரு இடத்துல குழி ஒரு அதாவது சமதளமாக இருக்கணும் அடிப்பகுதி, அப்போ தான் வந்து தண்ணி இறங்கும் போது சமமாக தரையில் நிற்கும். எல்லா பகுதியிலும் நீர் நிறையும் போது சமமாக ஊடுருவி பக்கவாட்டில் போகும். இந்த மாதிரி நடுவில் கொஞ்சம் ஆழமாக ஒரு இடத்துல கொஞ்சம் குழியை தோண்டிட்டிங்கன்னா அடிப்பகுதியில் அந்த இடத்துல ஓடி போய் கொஞ்சோண்டு தண்ணி இருந்தால் அங்கே போய் இறங்கிடும், குழியில் இறங்கிடும். பக்கவாட்டில் ஊடுருவி போகிறது வந்து தடுக்கப்படும். அதனால் தரைப்பகுதி வந்து குழியில் இருக்கிற அடியில் உள்ள தரைப்பகுதி வந்து சமதளமாக இருக்கணும் கண்டிப்பாக. வீட்டில் தரப்படுற பாருங்கள் சமதளமாக, அந்த மாதிரி தரை போடுறது மாதிரி சுத்தமாக மட்டமாக இருக்கணும் தரைப்பகுதி. இது ரொம்ப முக்கியம். நஞ்சை நில வடிவமைப்புலையும் நம்ம இதை சொல்லியிருக்கிறோம் சரியா. குளம் குட்டையில் மட்டும்தான் அந்த மையப்பகுதி மட்டும் ஆழமாக இருக்கிறது மாதிரி லேசாக வடிவமைக்கணும். மற்றபடி வயல்வெளிகளும் வந்து இது மாதிரி சமதள பரப்பாக தான் இருக்கணும் சரியா. நல்லது, நன்றிங்க ஐயா.